లక్ష్మణ మునీంద్ర పదాబ్జ బృంగం శ్రీవాసుదేవ గురువర్య కృపావలంబం శ్రీవీర రాఘవ గురుత్తమ లబ్ధ బోధం శ్రీవత్స చిన్నం అఘమర్షణమాశ్రయామః అద్భుతం యస్య విక్రాంతం వేద వీథీ విశోధనే అపరం నిగమాంతార్యం ప్రపద్యే వీర రాఘవం శ్రీమత్ శ్రీరంగరామానుజముని చరణాంబోజ బృంగాయమాన శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణావాప్త వేదాంత యుగ్మం అద్విన్యస్తాత్మరక్షాపరమనక గుణం బ్రహ్మణి శ్రీనివాసే శ్రీమత్ శ్రీరంగరామానుజమునిమపరం సంశ్రయే జ్ఞానవార్ధిం శ్రీమాన్ వెంకటనాదార్యః కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. தினந்தோறும் தேசிகன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்களிலிருந்து பல விஷயங்கள் பல வித்வான்களை கொண்டு உபன்யாசம் மூலமாக தினமும் ஒரு 10-15 நிமிடங்கள் கேட்கும்படி இப்ப நவீன சாதனம் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த ரங்கமணி சுவாமி அப்படின்னு சொல்லுவா, ரங்கநாதாச்சார் சுவாமி அவருடைய பேரன். இதில் வந்து ரொம்ப முனைப்பா பண்ணிட்டு வர்றார். இது லோகத்துக்கு பலவிதமான உபகாரமாக அமையிறது. அந்த சுவாமியே பல விஷயங்களை பல சமயங்கள் உபன்யாசமாக சாதிச்சிருக்கார். அதையும் அவ்வப்பொழுது இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாரும் கேட்கும்படி கேட்டு அதனால பயன்பெறும்படியான ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டு வந்துருக்கு. அதுல வந்து இது மட்டுமல்லாமல் பல விசேஷமான சமயங்கள்ல மகான்கள் உபன்யாசம் பண்ணதையும் இதுல கொண்டு எல்லாரும் அனுபவிக்கும்படி பண்றார். இப்ப சமீபத்துல கார்த்திக அனுஷம் தாத்த தேசிகன் சுவாமி திருநட்சத்திரம், அந்த சமயத்துல அந்த சுவாமியினுடைய வைபவத்தையும் உபன்யாசம் பண்ணத இதுல ஒளிபரப்பி எல்லாரும் அதை கேட்டு ரசிச்சிருப்பா. தொடராக வரும்பொழுது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சுக்திகள், ஏன்னால் இதற்கு பேரே தினந்தோறும் தேசிகன் அப்படின்னு வச்சிருக்கு. அதனால வந்து அந்த சுவாமியே தேசிகனுடைய அருளி செய்த ரகசிய கிரந்தங்களை தவிர்த்து ஸ்தோத்திரங்கள் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து வந்துருக்கு. இப்ப தேகலீச ஸ்துதி ஒரு சுவாமி அருளி செய்திருக்கார். இப்போ அவர் அடியே நிடத்துல கேட்டுண்ட விஷயம் என்னன்னா, சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம் விஷயமாக ஏதானா சொல்லணும்னு யாதவாபிதயம் அப்படின்ற அந்த ஒரு மகாகாவியம், அதிலிருந்து சில விஷயங்களை யதாமதி விஜாபனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கிரமத்தில் இதில் ஆரம்பிக்கிறேன். இதில் நல்ல விஷயம் இருக்கிற பட்சத்தில் அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்கி வைக்குமா போலே பழக்கி பிழையற பேசுவித்த பாசுரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரபந்தத்தில் அருளி செய்த அந்த கிரமத்தில் அடிகேனுடைய ஆச்சாரியன் சுவாமி உத்தமூர் சுவாமியினிடத்துல பிரணாமங்களை தெரிவிச்சுண்டும், அடிகேன் திருத்தகப்பனாரிடத்துல பல விஷயங்களை பல சமயங்களில் கேட்டதுனால அதிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுண்டு ஆரம்பிச்சுக்கிறேன். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி வந்தே பிருந்தாவனசரம் வல்லபீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் வந்தே பிருந்தாவனசரம் வல்லபீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். யாதவாபிதயம்ன்ற இந்த காவியமானது பகவான் கண்ணனை பற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்தது. பகவான் கண்ணனை அனுபவிக்காதவா கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரத்தில் சில அவதார விசேஷத்தை அனுபவிக்கிறது எந்தபடியான கிரமத்திலேன்னு ஒரு கணக்கெடுத்தோம்னால் அத்தனை பாசுரமுமே கண்ணபிரான் விஷயமாக அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரமத்தில் இது மட்டுமல்லாமல் ரிஷிகள் பல பிரகாரம் பகவான் கண்ணனை அனுபவிச்சிருக்கா. பராசரர் தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்தவர் பராசரர். தன்னுடைய விஷ்ணு புராணம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தில் 6 அம்சங்கள் 6000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதில் வந்து பகவான் கண்ணபிரான் அவனுடைய பரத்வம் பால்ய லீலைகள் முதலான விஷயங்களை சிறிது சொல்லிவிட்டு பரத்வம் எம்பெருமான் பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்தும் பேரில் நிறைய ஸ்லோகங்கள் அருளி செய்திருக்க. அவருடைய குமாரர் வியாச பகவான் அவர் எழுதினது மகாபாரதம் ஆதி காவியத்தில் சேர்ந்தது. ஸ்ரீமத் ராமாயணம் என்ன ஸ்ரீ மகாபாரதம் என்ன ரெண்டும். அந்த மகாபாரதத்தில் வரும்பொழுது பகவான் கண்ணபிரானும் பாண்டவாள் இவாளுடைய சமாகமம் இதை பற்றின விவரங்கள் அத்தனையும் அந்த மகாபாரதத்தில் அவதாரங்களை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு முக்கியமாக மகாபாரத யுத்தம் இவா பஞ்சபாண்டவாளோட பகவானது சேர்க்கை இதை மையமாக வச்சுட்டு மகாபாரதத்தில் நிறைய விஷயங்கள் சதுபதேசங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சிருக்க. அது மட்டுமல்லாமல் வியாச பகவானே அருளி செய்த ஹரிவம்சம் அப்படின்ற அது ஒரு காவியம் புராணம். அதில் வந்து வரும்பொழுது துவாரகா நிர்மாணம் முதலான பல விஷயங்கள் அதில் பல ஸ்லோகங்களில் அனுபவிச்சு சாதிச்சிருக்க. வியாசருடைய குமாரர் சுகபிரம்மம் அவர் தன்னுடைய முக்கியமாக கண்ணன் அப்படின்னாலே பாகவதம் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். அந்த பாகவதத்தில் வரும்பொழுது 12 ஸ்கந்தங்கள் அதில் தசமஸ்கந்தம் அதில் பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படின்ற கிரமத்தில் பகவான் கண்ணபிரானுடைய பால்ய லீலைகள் அவதாரம் முதல் கொண்டு ஆரம்பித்து பால்ய லீலை இது அத்தனையும் வந்து அதில் அருளி செய்திருக்க. இதெல்லாம் பார்த்து சுவாமி தேசிகன் பகவான் கண்ணனுடைய சரித்திரம் முழுமையாக வரணும் அப்படின்னு இதோட மத்திரம் இல்லாமல் ஸ்தோத்திரத்தில் வரும்பொழுதும் சுவாமி தேசிகன் அருளி செய்யும் பொழுது கோபால விம்சதி பல ஸ்தோத்திரங்களில் கண்ணபிரான் விருத்தாந்தம் வந்தாலும் பிரத்யேகமாக பகவான் கண்ணனுடைய விஷயமாகவே கோபால விம்சதின்னு 21 ஸ்லோகங்கள். அதில் என்ன கிரமத்தில் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னால் மன்னார்குடின்னு திவ்யதேசம் அதில் வந்து எம்பெருமான் ராஜகோபாலனாக சேவை சாதிக்கிறார். அந்த இடத்துல வந்து 2 ரிஷிகள் அந்த காலத்தில் கோபிலர் கோப்ரளயர் அப்படின்னு அவா வந்து கண்ணபிரானுடைய அவதாரம் அந்த லீலை இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆசைப்படும் பொழுது அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமான் தான் யமுனா நதி தீரத்துல என்னென்ன திருவிளையாடல்கள் பண்ணினாரோ அத்தனையும் இவாளுக்கு அங்கேயே பண்ணி காண்பிச்சார். அங்க புஷ்கரணி ரொம்ப பெருசு, அதுக்கு பேரே ஹரித்ரா நதினே பேரு அந்த மன்னார்குடி. இதுல அந்த அதுக்கு பேரே ஹரித்ரா நதின்னு பேரு. அதனால அந்த நதிக்கரையில ஆச்சரியமாக அத்தனை தான் யமுனா நதிக்கரையில என்னென்னலாம் பண்ணினாரோ அதை காண்பிச்சார். அத மனசுல வச்சுண்டு கோபால விம்சதியில சுவாமி தேசிகன் அந்த விருத்தாந்தங்களை மத்தரம் அந்த ஸ்தோத்திரத்துல அனுபவிக்கிறார். இப்படி சில பேர் கவிகள் வந்து ருக்மணி கல்யாணம் அப்படின்னு அதை மத்தனம் அனுபவிச்சிருக்கா. அதே மாதிரி சிசுபாலபதம் அப்படின்னு குஜராத்ல மாகன் ஒரு கவி சிசுபாலபதம் அந்த பாகத்தை மத்தனம் எடுத்துண்டு அந்த மாதிரி இப்படி பல பேர் பல பிரகாரம். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்னால் அத்தனை விஷயமும் ஒரே கிரந்தத்துல வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிரந்தம் அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசையில இந்த யாதவாபியுதயம் அப்படின்ற இந்த காவியத்தை சுவாமி சாதிச்சிருக்கார். இதுல வந்து என்னன்னால் காவியங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை வகுத்து வச்சிருக்கா. அதுல முதல்ல என்னன்னால் 22 சர்க்கம் இருந்தால்தான் அது மகாகாவியம் அப்படின்ற ஒரு பெயரை அதுக்கு சொல்ல முடியும். சுவாமி தேசிகன் அதுக்கு மேலேயே 2 சர்க்கத்தை போட்டு 24 சர்க்கங்கள் கொண்டதான இந்த பகவான் கண்ணனை பத்தின காவியம் இத அருளி செய்திருக்க பல விஷயங்கள் அத்தனையும் ஒன்னு விடாமல் இதுல வந்து சேர்த்து ஸ்லோகங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னால் ஒரு ஒரு சர்க்கத்துக்கும் வந்து 100 ஸ்லோகங்கள் கண்டிப்பா இருக்கு. 1-2 குறைச்சலா இருக்கும், அதிகமா இருக்கும். மொத்தமா பார்த்தோம்னால் 2640 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கு இந்த காவியத்துல. அவ்வளவு ஒன்னே நிதானமாக எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்கள் பூர்வாச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்காளோ அதெல்லாம் மனசுல வச்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கிரமத்துல இந்த காவியத்தை சுவாமி தேசிகன் அமைச்சிருக்க. இதுல வந்து வரும்பொழுது இந்த காவியத்துக்கு அத்வைத்தியான அப்பைய தீட்சிதர் அப்படின்ற ஒரு மகான் வியாக்கியானம் பண்ணியிருக்க. சுவாமி தேசிகனிடத்துல விசேஷமான ஈடுபாடோட அனுபவிச்சு இந்த காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க, சம்ஸ்கிருத வியாக்கியானம். அடியனுடைய ஆச்சாரிய சார்வபௌமர் உத்தமூர் சுவாமின்னு பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த மகான் அவர் இந்த யதவாபிதய ஸ்லோகம் அப்பைய தீட்சிதருடைய வியாக்கியானம் இதையும் போட்டு அதுல வந்து ஒரு குறிப்பாக டிப்பணம்ன்ற கிரமத்துல சில விஷயங்களை சாதிச்சிருக்க. இதுவே கிரந்தம் பெருசானதுனால ஒரு புஸ்தகத்தை வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அதை பண்ணவே அதுக்கு மேல இதுல வந்து எங்க தேவையோ அங்க மாத்திரம் கொஞ்சூண்டு விளக்கத்தோட நிறுத்திட்டார். அந்த மாதிரியான கிரமத்துல இதுக்கு வியாக்கியானமானது அமைஞ்சிருக்கு. அதுல வரும்பொழுது தமிழ்ல ஸ்லோகார்த்தமும் சில விஷயங்களையும் சாதிச்சிருக்கார் உத்தமூர் சுவாமி. இந்த கிரந்தத்திலிருந்து சில ஸ்லோகங்களை இந்த அமைப்பு மூலமாக யதாமதி உபன்யாச கிரமத்தில் விஜயாமனம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன்.